நம் பாவம் போக்கும் நாமம் பாவா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் சோதனை எது வந்தாலும் சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம் சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம் பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் பசியான மடலைக்கெல்லாம் பாலூட்டும் அமுதநாமம் பரிகாசம் செய்த போதும் பாசத்தை பொழியும் நாமம் பசியான மடலைக்கெல்லாம் பாலூட்டும் அமுதநாமம் பரிகாசம் செய்த போதும் பாசத்தை பொழியும் நாமம் குறையின்றி மனிதனில்லை குறையின்றி மனிதனில்லை பாபா குடிலுக்குள் குறைகள் இல்லை கரையின்றி நதிகளில்லை கரையின்றி நதிகளில்லை பாபா கருணைக்கு தடைகள் இல்லை பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் நம்பிக்கையோடு பார்த்தால் எங்கெங்கும் சாயி ரூபம் அன்புக்கு அருகில் நிற்கும் அல்லாஹ் மாலிக் நாமம் நம்பிக்கையோடு பார்த்தால் எங்கெங்கும் சாயி ரூபம் அன்புக்கு அருகில் நிற்கும் அல்லாஹ் மாலிக் நாமம் சொர்க்கத்தை பார்த்ததில்லை சொர்க்கத்தை பார்த்ததில்லை சாய் சொல்லை போல் சொர்க்கம் இல்லை நாவிற்குள் நரம்பு இல்லை நாவிற்குள் நரம்பு இல்லை பாபா நாமத்தை சொன்னால் நன்மை பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் சோதனை எது வந்தாலும்